కరుణాకర సూరీంద్ర గురువర్య పదాంబుజాం నవనీత నటోత్తంసాం గురు పంక్తి శ్రియన్ను మహా నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ తత్వేన యశ్చిదచిదీశ్వర తత్స్వభావ భోగాపవర్గ తదుపాయ గతీరుదారః సందర్శయన్ నిరవమీత పురాణ రత్నం తస్మై నమో మునివరాయ పరాశరాయ. శ్రీ విష్ణు పురాణ కథైల్ భాగం 12 திருமாலும் திருமகளும் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த சில பாகங்களாக சிருஷ்டி கிரமங்களை விஸ்தாரமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே சென்ற பாகத்தில் நாம் பார்த்தது எப்படி எம்பெருமான் நாராயணன் பிரம்மதேவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு தன்னிடத்திலிருந்து 4 வர்ணத்தவர்களை உண்டாக்கினான் அப்படிங்கிற வரலாறு. மேல ஆசிரமங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், அதன் விவரணங்களையும் பார்த்தோம். இப்படி சிருஷ்டி கிரமங்களை எல்லாம் ஒரு மாதிரி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சார் பராசர மகர்ஷி. மைத்ரேயரை பார்த்து கடைசியா ஒரு விஷயம் சொல்றார் சிருஷ்டி விஷயமாக. அவர் என்ன சொன்னார்னா, பிரஜாபதிகள் பல அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கார். அதுல முக்கியமா ஒரு பிரஜாபதி பிருகு அப்படிங்கிறவர். அந்த பிருகு மகர்ஷியினுடைய தர்ம பத்னி கியாதி. இவா ரெண்டு பேருக்கும் 2 புத்திரர்களும் 1 புத்திரியும் இருந்தார்கள் அப்படின்றார். அவ யாருன்னா தாத்தா விதாத்தா அப்படிங்கிற புத்திரர்கள், லக்ஷ்மி அப்படிங்கிற புத்திரி. இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறவள் தான் எம்பெருமான் நாராயணனை மணந்தாள் அப்படின்னு சொன்னார் மகரிஷி. இதை கேட்ட உடனே மைத்ரேயருக்கு ஒரு சந்தேகம் பிறந்தது. சந்தேகம் கேட்பது சரியா அப்படின்னு எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு கேள்விகள் சென்ற பாகங்களில். சரிதான், சந்தேகம் வந்தா ஆச்சாரியனை கேட்க வேண்டியதுதான். அதனால மைத்ரேயர் தருணம் பார்த்து மரியாதையோட தன்னுடைய சந்தேகத்தை விண்ணப்பிச்சார் ஆச்சாரியன் கிட்டக்க. என்ன சந்தேகம் இவருக்கு? மைத்ரேயர் சொல்றார், சுவாமி அடியன் கேட்டது உண்டு. லக்ஷ்மி தேவியானவள் திருப்பார்கடலிலிருந்து தோன்றினவள் அப்படிங்கிற விஷயம். இப்போ தேவரீர் லக்ஷ்மி பிருகுவனுடைய புத்திரி அப்படின்னு சொல்றீர். இது ரெண்டும் எப்படி ஒப்புக்கொள்வது? இதுல எது சரி எது தப்பு? அடியேனுக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். இப்படி இவர் ஒரு கேள்வி கேட்ட உடனே பராசர மகரிஷிக்கு சந்தோஷம் தாங்கலையா. ஏன்னா மைத்ரேயர் கேட்ட இந்த கேள்விக்கு பராசரர் பதில் சொன்னார்னா இவர் இந்த புராணம் பண்ணினத்தினுடைய முக்கியமான ஹேதுவே நிறைவேறிடும். வபையான விஷயத்த பதிலாக சொல்லணும் இந்த கேள்விக்கு. அதனால சந்தோஷப்பட்டு சொல்றார் மைத்ரேயா, ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு கேள்வி கேட்டீர், அதற்கு ரத்னமான ஒரு பதிலை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த புராண ரத்னமான விஷ்ணு புராணத்துல ஒரு ரத்னமான ஸ்லோகத்தை சொன்னார் பராசர மகர்ஷி. நித்யைவைஷா ஜகன்மாதா விஷ்ணு ஸ்ரீரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா. அப்பா மைத்ரேயா, இந்த லக்ஷ்மி தேவியும் நாராயணனும் எப்பொழுதும் நித்தியம் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவர்கள். நித்யைவைஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீ அனபாயினி, விட்டு பிரியாதவர்கள் அப்படின்னு அழகா சொன்னார். இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில தான் நம் ராமானுஜ சித்தாந்தமே ஊன்றி இருக்கிறது. எம்பெருமானார் தன்னுடைய சித்தாந்தத்துல ஒரு மிதுனமே நமக்கு சேஷி பரதத்துவம்னு சொல்லியிருக்கார். இந்த தம்பதியான லக்ஷ்மி நாராயணன் தான் நமக்கு உத்தேசியம் அப்படின்னு ஆணித்தனமா சொல்லியிருக்கார். அது இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில தான் சொல்லியிருக்கார் அப்படிங்கறது கொண்டாடத்தக்க விஷயம். இப்படி இவா ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு பிரியாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கறத விளக்கி சொல்ல பராசர மகரிஷி பல இடங்கள்ல எப்படி லக்ஷ்மியும் நாராயணனும் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத பட்டியல் போட்டு சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, முத முதல்ல ஆரம்பிக்கிறார் அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி அப்படின்றார். வாணி அப்படிங்கிறது வாக், சப்தம். சப்தமாக லக்ஷ்மி தேவி இருப்பாளாம், அதன் அர்த்தமாக எம்பெருமான் நாராயணன் இருப்பாராம். சப்தத்தையும் அர்த்தத்தையும் ஒன்னுத்தை ஒன்னு விட்டு பிரிக்க முடியுமோ எங்கேயாவது? ஒரு வார்த்தை சொன்னா அதனுடைய அர்த்தமானது கூடையே பிரதிபலிக்கும். வார்த்தையை விட்டு சப்தத்தால தனித்து நிக்கவே முடியாது. அதே போல சப்தத்தை விட்டு அர்த்தத்தாலையும் தனித்து நிக்க முடியாது. அந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுண்டு சொல்றோமோ தெரியாமல் சொல்றோமோ எப்பொழுதும் அர்த்தமும் சப்தமும் சேர்ந்துதான் இருக்கும். உதாகரணம் சொல்லுவார் அடியருடைய ஆச்சாரியன். சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்கு லௌகீகமான ஒரு உதாரணம் தான், ஆனா விஷயம் நன்னா புரியுங்கிறதுக்காக விண்ணப்பிக்கிறேன். என்ன ஆச்சு, ஒரு சமயம் வடநாட்டிலிருந்து ஒரு மந்திரி வந்து சேர்ந்தாராம் தென்தேசத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு வரார். அந்த வடநாட்டு மந்திரிய வரவேற்கிறதுக்கு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவருக்கு வடமொழியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஹிந்திலாம் தெரியாது. இருந்தாலும் வந்தவரை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஹிந்தியில ரெண்டு வார்த்தை கத்துக்கலாம்னு நினைச்சாராம். இவர் போய் இன்னொருத்தரை கேட்டார், ஹிந்தி தெரிஞ்சவரை கேட்டார். அவர் கொஞ்சம் பொல்லாதவர், சில்மிஷம் பிடிச்சவர், அதனால இவரை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தப்பா ரெண்டு வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நீர் அவரை வரவேற்கணும் அப்படின்னா கொண்டாடி வரவேற்கணும், அறிவாளியே வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கணும். அதுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா, ஹிந்தியில புத்து ஆயே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு விட்டார். புத்து ஆயே புத்து ஆயே அப்படின்னு இவரும் பாராயணம் பண்ணிட்டே இருக்கார். அத நினைச்சு நினைச்சு பார்த்து மனப்பாடம் பண்ணி விட்டார். பண்ணி இப்படி மந்திரி வந்த உடனே புத்து ஆயே அப்படின்னு சொல்லி மாலையை போட்டார் கழுத்துல. அந்த மந்திரியினுடைய பீயே பலார்னு அரைஞ்சு விட்டார். இவர் என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, எங்க மந்திரியை பார்த்து முட்டாள்ன்ற நீ அப்படின்னு வெசாராம். முட்டாளா, அப்படி சொல்லவே இல்லையே நானு, அறிவாளியே மந்திரியே வருக அப்படின்னு சொன்னேனே, அதுதான அர்த்தம் நான் சொன்னதுக்கு அப்படின்னார். அல்ல இல்ல, புத்துனா முட்டாளுன்னுதான் அர்த்தம்னு அந்த பீயை எடுத்து சொன்னாராம் இவருக்கு. இதுல என்ன தெரியறது, இவர் மனசுல நினைச்சின்றது வேற, ஆனா இவர் வாக்குலேந்து வந்த வார்த்தைக்கு அர்த்தமானது என்னவோ அதுதான் உண்மையில பிரதிபலிச்சுது. அதனால சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உண்டான தொடர்பானது விட்டு பிரியாதது. நம்ம என்ன நினைச்சுண்டு சொன்னாலும் அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் எதுவோ அதுதான் இன்னொருத்தருக்கு புரியும். அந்த மாதிரி சப்தமும் அர்த்தமும் ஒண்ணுத்தை விட்டு ஒண்ணு பிரியாமல் எப்பொழுதும் இருக்குமாம். எப்படி என்றால், எம்பெருமான் நாராயணன் போலவும் லக்ஷ்மி தேவி போலவும். அதனால வாணியான சப்தம் அப்படிங்கிறவள் லக்ஷ்மி, அர்த்தமானது நாராயணன் அப்படின்னு சொன்னார் மகரிஷி. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றார். மேல என்ன சொல்றாருன்னு பார்த்தா, நியமம் அப்படிங்கிறது எம்பெருமான், நீதி அப்படிங்கிறது லக்ஷ்மி அப்படின்னார். என்ன அர்த்தம்னு கேட்டா, ஆர்கியூமெண்ட் அப்படிங்கறது நாராயணனாம், ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறது லக்ஷ்மி தேவியாம். நாராயணன் போராடி பார்ப்பார், இந்த ஆத்மா இவன் ரொம்ப பாபி, ரொம்ப கெட்டதெல்லாம் பண்ணியிருக்கான், இவனுக்கு நல்ல கதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணி பார்ப்பார். ஆனா லக்ஷ்மி தேவி, அதெல்லாம் கிடையாது, தேவரீரை விட்டா அவனுக்கு கதி இல்ல, அனுகிரகிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாள்னா அவள் சொன்னதுதான் ஜட்மெண்ட்னு ஏத்துண்டுடுவார் இவரும். ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த ஜட்மெண்டா அது ஆயிடுமா, அப்படி அழகா சொல்றாரு இந்த இடத்துல மகரிஷி. ஆர்கியூமெண்ட் எம்பெருமான், ஜட்ஜ்மெண்ட் லக்ஷ்மி அப்படின்னு மேல சொல்றார். எம்பெருமான் நாராயணன் போதன், இவள் புத்தி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், மூளையானது லக்ஷ்மி தேவி, பகுத்தறிவானது நாராயணன் அப்படிங்கிறார். மேல சொல்றார், ஜகத்துக்கு சிருஷ்டி கர்த்தா நாராயணன், அந்த சிருஷ்டிக்கப்பட்டவள் சிருஷ்டி ஆனவள் லக்ஷ்மி அப்படிங்கிறார். அதே போல இந்த பூமி, நாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய பூமியானது லக்ஷ்மி, அந்த பூமியை தரிக்கிற பூதரன் அப்படிங்கிறவன் நாராயணன். இந்த இடத்துல பூதரன் அப்படிங்கறதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் சொல்லுவார்கள். பூதரன் அப்படிங்கிறது மலைக்கு ஒரு பேர், பர்வதங்களுக்கு பேர். அதே போல பூதரன் அப்படிங்கிறது ஆதிசேஷனுக்கும் பேராகுமாம். அந்த மாதிரி தரிக்கக்கூடியவன் எம்பெருமான், அந்த பூமியா இருக்கக்கூடியவள் லக்ஷ்மி அப்படின்றார். மேல அழகா சொல்றார், எம்பெருமான் நாராயணன் அப்படிங்கிறவர் சந்தோஷமாம், லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறவள் துஷ்டியாம். அப்படின்னா என்னன்னா, எம்பெருமான் சந்தோஷமா இருப்பார். ஒருவனுக்கு சந்தோஷம் வருது அப்படின்னா என்ன, அவன் நினைச்ச காரியம் நிறைவேறெடுத்து அப்படின்னு அர்த்தம். ஆனா நிறைவேறினாலும் அதனால அவனுக்கு ஒரு நிம்மதி நிறைவு ஏற்படணுமே, அதுதான் துஷ்டி ஆனந்தம் அப்படிங்கிறது. அப்படி துஷ்டியாக ஆனந்தமாக இருக்கக்கூடியது லக்ஷ்மி தேவி. ஒரு பூர்த்தியை அவள்தான் ஏற்படுத்துகிறாளாம் எம்பெருமானுக்கு, அதற்காக அப்படி சொன்னார். மேல சொல்றார், எம்பெருமான் அப்படிங்கிறவன் காமம், லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறவள் இச்சை அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, ஆசையானது லக்ஷ்மி தேவியாம், கனவு அப்படிங்கிறது எம்பெருமான் நாராயணனா. ஆசைப்படணும், அப்பதான் கனா காண முடியும். இந்த ஆசையும் கனவும் சேர்ந்து நிறைவேறத்துக்கு இவா ரெண்டு பேருடைய அனுகிரகமும் தேவை அப்படிங்கறதையும் காண்பிச்சு கொடுத்தார். இப்போ அடுத்தது யாக விஷயமாக பல நுட்பங்கள் சொல்றார் இந்த இடத்துல மகரிஷி. என்ன சொல்றாருன்னா, யாகம் அப்படிங்கறதே நாராயண ஸ்வரூபம், அந்த யாகத்துல கொடுக்கப்படுற தட்சிணை அப்படிங்கறது லட்சுமி ஸ்வரூபம், யாகத்துல இடுற அன்னம் அப்படிங்கறது எம்பெருமான் நாராயணன், நெய் அப்படிங்கறது லட்சுமி தேவியாம். பொதுவாகவே அன்னம் அப்படிங்கறது நாராயணன், நெய் அப்படிங்கறது லட்சுமி தேவி அப்படிங்கறது சூக்ஷ்மமான விஷயம். இதனாலதான் தர்மசாஸ்திரம் இந்த இடத்துல அவசியம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ஆச்சாரிய நியமனத்தினால சொல்றேன். இதனாலதான் என்ன சொல்றான்னா, எச்ச இலையில நெய் சாதிப்பது வழக்கம் இல்ல, ஏன்னா நெய் அப்படிங்கறது லட்சுமி ஸ்வரூபம், அதனால நெய்ய முதல்லயே சாதிச்சுடணும், அப்புறம் சாதிக்கிறது வழக்கம் இல்ல. பிராமணார்த்தக்காரர்களுக்கெல்லாம் ஒரு தொன்னையில நெய் கொடுத்துடுவா, ஏன்னா எவ்வளவு காரம் இருந்தாலும் எவ்வளவு தேவைப்பட்டாலும் அந்த நெய்ய முதல்லயே கொடுத்துடுவா, அப்புறம் காரமா இருக்கு அப்படின்னு எச்ச இலையில நெய் சேர்த்துக்கிறது வழக்கம் இல்ல, அது ஆச்சாரம் இல்ல, அசாஸ்திரியம். ஏன்னா நெய்யிங்கிறது லட்சுமி ஸ்வரூபம், மரியாதையாக வச்சுக்கணும், அதற்காக சொல்கிறார்கள். ரொம்ப அழகாக நெய் லக்ஷ்மியாகவும் அன்னம் நாராயணனாகவும் இருக்கிறார் அப்படின்னு மேல சொல்றா. இந்த யஜமானன் அவனே நாராயண ஸ்வரூபம், யஜமானி லக்ஷ்மி ஸ்வரூபமாம், யார் இந்த யாகத்தை பண்றாளோ அந்த யஜமானனும் யஜமானியும் இந்த இடத்துல. அடுத்தது சொல்றா, தர்ப்பம் அப்படிங்கறது நாராயணனாம், சமித்து அப்படிங்கறது லக்ஷ்மி தேவியாம். அந்த யாகத்துல இருக்கக்கூடிய அக்னி நாராயண ஸ்வரூபம், யாகம் பண்றதுக்காக சொல்லப்படுற மந்திரம் சுவாகான்னு சொல்றோமே அது லக்ஷ்மி ஸ்வரூபமாம். இதெல்லாம் யாக விஷயங்களாக சொன்னார். மேல அழகா ஒரு விஷயம் சொன்னார், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் நாராயணன், அனுஷ்டானங்கள் எல்லாம் லக்ஷ்மி அப்படிங்கிறார். தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டா பெரிய விஷயம் இல்ல, ஞானமானது மட்டும் இருந்தா அதனால பிரயோஜனமே கிடையாது. அந்த ஞானத்தினால அனுஷ்டானம் ஏற்படணும், அப்பதான் அந்த ஞானமே பூர்த்தி அடையிறது அப்படிங்கறதும் நம் சித்தாந்தத்தின் முக்கியமான அடிப்படை. ஒருவன் காலக்ஷேபம் கேட்டுட்டு வந்தான், கார்த்தால எழுந்து எம்பெருமானுக்கு திருவாராதனத்துக்கு வேண்டிய காரியங்களை தொடங்கணும் அப்படின்லாம் ரொம்ப விஸ்தாரமா 2 மணி நேரம் காலக்ஷேபம் கேட்டுட்டு வந்தான். அடுத்த நாள் கார்த்தால 8:30 வரைக்கும் போர்வையை போத்திண்டு தூங்கினான்னா அவன் வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமோ, அந்த வீடு விளங்குமோ? விளங்கவே விளங்காது. அதனால கேட்ட ஞானமானத்தை அனுஷ்டானத்துல கொண்டு வந்தாதான் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுமா, ஏன்னா அந்த அனுஷ்டானம் லக்ஷ்மி தேவி சாட்சாத். அதனால அனுஷ்டானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்கிறார். நம்மளுடைய கிரகத்து பெரியவர்கள் பண்ணின அனுஷ்டானத்தை விடாமல் கைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த இடத்துல மகரிஷி அழகா சொல்லி கொடுக்கிறார். மேல சொல்றார், எந்த எந்த தேவன் இருக்கானோ அவன் எல்லாம் நாராயண ஸ்வரூபம், அந்த தேவனுடைய பத்னி எல்லாம் லக்ஷ்மி ஸ்வரூபம், சங்கரன் அப்படிங்கிறவர் எம்பெருமான் நாராயணனாக இருக்கிறான், கௌரி அப்படிங்கிறவள் லக்ஷ்மி தேவியாக இருக்கிறாள், அல்லது எம்பெருமான் நாராயணன் தான் அந்தர்யாமியாக இருக்கிறான் சங்கரனுக்கு, கௌரிக்கு அந்தர்யாமியாக லக்ஷ்மி தேவி இருக்கிறாள் அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சூரியன் நாராயணன், அதனுடைய பிரபை லக்ஷ்மி தேவி, பித்ருக்கள் நாராயணன், ஸ்வதான்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு உரிய மந்திரமானது லக்ஷ்மி தேவி, ஆகாசம் நாராயணன், ஸ்வர்கலோகமானது லக்ஷ்மி, சந்திரன் நாராயணன், அதனுடைய காந்தி லக்ஷ்மி, இதே போல சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாகரம் நாராயணன், அந்த சாகரத்தினுடைய எல்லை வேலி அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியாம். ஒரு சமுத்திரமானது எவ்வளவுதான் கொந்தளிச்சுண்டு வந்தாலும் அந்த கடற்கரைய வந்து அடைஞ்ச உடனே அப்படியே அடங்கி போயிடும். அதே போல எம்பெருமான் நாராயணன் இந்த ஜீவர்கள்லாம் எவ்வளவு பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அதனால கொந்தளிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு நிகரம் பண்ணணும்னு நினைச்சாலும் லக்ஷ்மி தேவியினுடைய குளிர கட்டாட்சமாகிற வேலி வந்தவுடனே அவருடைய கொந்தளிப்பிலேந்து நாமெல்லாம் காப்பாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறது அழகான விஷயம். எம்பெருமான் சமுத்திரன், லக்ஷ்மி தேவியானவள் கடற்கரை அப்படின்னு சொன்னார். இது மட்டும் இல்ல, எம்பெருமான் நாராயணன் தான் ஒரு கல்யாணத்துல இருக்கக்கூடிய வரனாம், லக்ஷ்மி தேவி தான் அந்த வதுவாம், எம்பெருமான் நாராயணன்தான் பகலாம், லக்ஷ்மி தேவிதான் ராத்திரியாம். இத போல பல விஷயங்கள் சொல்றார் எம்பெருமான் நாராயணன். விருட்சம், லக்ஷ்மி தேவி அந்த விருட்சத்தின் மீது இருக்கக்கூடிய கொடி அப்படின்னு அழகா சொன்னார். இதெல்லாம் பட்டியல் போட்டுட்டே இருந்தா இந்த பட்டியலுக்கு முடிவே கிடையாதுப்பா. அதனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இழுத்து பிடிச்சு சொல்றேன். தேவ திரிய மனுஷ்ய ஸ்தாவரங்கள் இவர்கள் எல்லாத்திலையும் என்ன என்ன ஆண் பால் இருக்குமோ அதெல்லாம் நாராயணன், என்ன என்ன பெண் பால் இருக்குமோ அதெல்லாம் லக்ஷ்மி தேவி அப்படின்னு சொல்லி முடிச்சார். ஆக எப்பொழுதும் லக்ஷ்மி தேவியும் நாராயணனும் விட்டு பிரியாமல் இருந்திருந்தே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி பிருகுவனுடைய புத்திரியாக வந்தாள், சமுத்திரராஜனுடைய புத்திரியாக வந்தாள் அப்படிங்கறதெல்லாம் வெறும் லீலை. எப்படி எம்பெருமான் நாராயணன் பலவித அவதாரங்கள் எடுக்கிறானோ அதே போல லக்ஷ்மி தேவியும் பலவித அவதாரங்கள் எடுக்கிறார். இப்போ ஒரு சமயத்துல பிருகுவனுடைய புத்திரியாக அவள் ஆவிர்வவிச்சா. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு காரணத்தினால இந்திரலோகத்திலேருந்து அவன் மறைஞ்சி போயிடுவான். அந்த கதைய அடுத்த பாகத்துல பார்க்கலாம். அப்படி மறைஞ்சி போன லக்ஷ்மி தேவி திரும்பி தோன்றினது சமுத்திரராஜனுடைய புத்திரியாக அப்படின்னு நீ புரிந்துகொள். இதை விஸ்தாரமாக அடுத்த பாகத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பராசர மகர்ஷி அழகாக திருமாலும் திருமகளும் எப்படி ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத விளக்கி சொன்னார். மேல லக்ஷ்மி தேவி விஷயமான கதைகளை அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.